பாட வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாசமுள்ள பூவெடுத்து தூளை நம் வாசல் வந்த தென்றலுக்கும் ஜே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. காலை மானம் கட்டிச்சே மெய்யணக்க மெய்யணக்க, கள்ளோடும் உள்ளோடும் தள்ளாடும் செம்புவை நீயும் அல்ல அம்மம்மா என்ன ரசிச்சே. முன்னாலும் பின்னாலும் முத்தாட இந்நேரம் மோகம் கொண்டு அப்பப்ப தப்புக்கு தவிச்சே. தேகம் தனை நாளும் மூட அடைந்த ஆடாச்சே. பாட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. காமனுக்கும் வாசமுள்ள பூவெடுத்து தூதி நம் வாசல் வந்த கண்களுக்கும் ஜே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. தேகமெங்கும் பட்டுச்சே வெக்கம் விட்டு பக்கம் நிற்க, அஞ்சுச்சே போதும் என்று கெஞ்சிச்சே அஞ்சு என்னை கொஞ்ச கொஞ்ச. உன்மடி பொன்மடி மன்னவன் கொண்டாடும் நேரம் என்ன சொல்லடி சொல்லடி சிந்திச்சே. உன்மகள் பூமகள் என் மனம் என்னாலும் தஞ்சம் என்று உன்னிடம் உன்னிடம் வந்துச்சே. வாடையன நானும் வாசமுள்ள பூவெடுத்து தூதி நம் வாசல் வந்த தென்றலுக்கும் ஜே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே. தூது விட்ட கண்களுந்தை தேடுதி அம்பு விட்ட காமலுக்கும் ஜே. வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய். வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய், வாலிபத்தின் பாடலுக்கும் ஜெய.